மட்டக்களப்பு மாவட்டத்திலுள்ள மண்முனை மேற்கு பிரதேசவைக்குட்பட்ட ஆயித்தியமலை கிராமத்து மக்கள் தண்ணீர் இல்லாமையினால் இன்னலுறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கிராமத்தில் 172 குடும்பங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்குரிய அடிப்படை தேவையான தண்ணீரை பெற்றுக் கொள்வதில் இவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்த பெட்டகத்தினை தொகுத்து தருகிறார் அண்மையில் அங்கு சென்ற எமது கிழக்கு ஊடகில செய்தியாளர் வி சக்திவேல். மண்முனை மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட ஆயித்தியமலை கிராமம் சுற்றிவர வயல்வெளிகளாலும் பற்றை காடுகளாலும் சூழப்பட்டு காணப்படுகின்றது. பார்ப்பதற்கு வறட்சியான நிலையில் காய்ந்து போய் காணப்படும் இந்த கிராமத்தில் தண்ணீரினை பெறுவதற்கு அந்த மக்கள் பல சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது. ஆயித்தியமலை கிராமத்து மக்கள் நீண்ட தூரங்களுக்கு அப்பால் சென்று தண்ணீரினை பெற்று வந்தாலும் அது ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிப்பதாக தெரிவிக்கும் கலாராணி தமது பாரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுவரை யாரும் எதுவித முயற்சிகளும் மேற்கொள்ளவில்லை என கூறுகின்றார். தண்ணி இல்ல சரியான கஷ்டம்தான். தண்ணி தண்ணி காணாது. 500 தண்ணி அடிக்கிறாங்க. 30 குடும்பத்துக்கு 500 தண்ணி அடிக்கிறாங்க. எல்லாம் சரியான கஷ்டம்தான். தூரத்தை எழுக்கும் கைம்பூர் அதுவும் தண்ணி நல்ல தண்ணி இல்ல. மண்டி தண்ணி எல்லாம் இது எங்க தூரத்துல போய் தான் அடித்து கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு குளிக்காக உடுப்புக்களை வரைக்கிறதுக்கு எல்லாம் கரைச்சு கூட ஒரு தரம் வர இல்ல வந்து அப்படி பார்க்கவும் இல்லை. ஆயித்தியமலை கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ளதே உன்னிச்சை குளமாகும். இந்த குளத்திலிருந்தே நீரை சுத்திகரித்து குடிநீருக்காக மட்டக்களப்பு நகர்பகுதிக்கு வழங்கப்படுவதற்குரிய பூர்வாங்க வேலைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இதிலிருந்து சுத்திகரிக்கப்படுகின்ற நீர் அருகிலுள்ள தமக்கு வழங்கப்படுவதற்குரிய சாத்திய கூறுகளோ வேலைகளோ நடைபெறவில்லை என அந்த மக்கள் கூறுகின்றனர். இவர்களின் கருத்து இவ்வாறு இருக்க உன்னிச்சை குளத்தில் புனரமைப்பு வேலைகளில் ஈடுபடும் மேற்பார்வையாளர்களில் ஒருவரான மயூரன், உன்னிச்சைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா குளத்தை டெவலப் பண்ணினா குளத்துக்கு தண்ணி நின்றுன்னா உன்னிச்சையில தண்ணி எடுக்கக்கூடியா இருக்கு. இதுல தண்ணி இருக்கிற வழியா மற்ற இங்கால ஏரியாக்கெல்லாம் தண்ணி தண்ட வழி இருக்கக்கூடியா இருக்கு. தேவையான அளவு தண்ணி எடுக்கக்கூடியா இருக்கு. கூடுதலா அந்த இதை சுற்றி இருக்க கிராமப்புறங்கள் டெவலப் ஆகும். ஆயித்தியமலை கிராம மக்களின் தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக மண்முனை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு கேட்ட போது, இந்த முறை உன்னிச்ச குளத்துல தண்ணி குடிக்காத காரணத்தினால் எங்களை பகுதி முழுதும் மறந்து போய்விட்டது. நாங்கள் பிரதேச சபையால இந்த 127 கிராமங்களுக்கு நாங்கள் நீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு கிராமத்துக்கு 3 டேங்கி வைக்க தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை விட வேற ஒரு வசதியும் என்னால செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு வந்து எங்களை உன்னிச்ச குளத்திலிருந்து தண்ணி நகருக்கு போறதாக இருந்தால் எங்களை பிரதேச மக்கள் இந்த 5 கிராமங்களுக்கு நீங்க தண்ணி தந்துதான் அங்கால போக வேண்டிய தவிர இல்லாட்டி இதுல பெரிய பிரச்சனை எழுப்பும் நான் சொன்னேன். இப்ப வளர்ச்சி நாங்க கிணறுகளை தோண்டு வந்தாங்க. அந்த பகுதிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம அந்த காரியங்களை நான் செய்து கொடுத்தோம்.